என் கண்ணு காலங்கல என் நெஞ்சு வலிக்கல காதல் கவுந்துதான் போனதால இருக்க மறக்கல சரக்கு அடிக்கல காதலி நவுந்துதான் போனதால அந்த கால காதல் போல் இப்போ இல்லையே இந்த கால காதல் தான் ரொம்ப மாறி போச்சே எல்லாம் மாறி போனது நான் தாடி வளர்க்கல முடிஞ்சு போகல நான் சோகமாகல ஒண்ணுமே ஒண்ணுமே உள்ள ஆகல ஒண்ணுமே ஒண்ணுமே உள்ள ஆகல சுத்தமா சுத்திதான் ஏது மாறல காதல் கவுந்துதான் போனதாலே செப்பு மாசத்துல அப்பா தெரியும் நல எனக்கு நல்ல வேலை வரவில்லை எனக்கு இல்லையே இந்த காதல் கீதல் ரொம்ப மாறி போச்சு நல்ல மாறி போனது போன அடிக்கல கண்ணு காலங்களே நெஞ்சு வாலிக்கிறே காதல் கவுன்